இங்கிலீஷில் நீ சொன்னாய் ப்ளீஸ் நெவர் லீவ் மீ. என் கண்கள் ரெண்டும் கலங்கினதே அடி நீதானே என் ஒரு பாதி. என் இதய துடிப்பும் குறைகிறதே அடி நீ சொன்னாய் ப்ளீஸ் நெவர் லீவ் மீ. என் கண்கள் ரெண்டும் கலங்கினதே அடி நீதானே என் ஒரு பாதி. என் இதய துடிப்பும் குறைகிறதே அளவத்தை குச்சி இப்ப பத்திரிக்கிச்சு என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வத்தி குச்சி இப்ப பத்திரிக்கிச்சு என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வத்தி குச்சியா அடவத்திக்குச்சு அடிவா அடவத்தி குச்சி இப்ப பத்திரிக்கிச்சு என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள. அந்த மாட்டு வண்டியில கூட்டிட்டு போனா பக்கத்துல பொண்ணு பழிச்சுன்னு கண்ணா கத்தடிக்கிற நேரத்தில் என்ன மாய்கிட்டா அந்த கொழு கொழு பொண்ணு சிரிச்சாலே சிரி பொண்ணு முறிச்சாலும் அவ கண்ணு எதிரில அவ நின்னு கைய பிடிச்சாளே எட்டி பிடிச்சாளே பாட்டு பாடும் வாழ்நாண்டி ஏன் பக்கத்துல நீ வாடி பிளாக் அண்ட் ஒயிட் படம் தாண்டி நீ எனக்கு இப்ப ஸ்ரீதேவி என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கொதிக்கும் உணர்வு வேற மாதிரி குச்சி பத்தி கிச்சு உள்ளுக்குள்ள அடி சிக்கி கிச்சு வார்த்தைகளும் தொண்டே இல்ல செக்கு மாமா ஊத்திக்கிட்டோம் உள்ளுக்குள்ள ஒரு வேற மாதிரி போதை கிட்ட வந்த அமுக்கு முழியுமா முன்னாடி நின் அவ சிரிப்பில விழுந்தேனா இல்ல அழகில கவந்தேனா. ஏ வந்தா என்கிட்ட வந்த அமுக்கு முழியுமா முன்னாடி நின் அவ சிரிப்பில விழுந்தேனா இல்ல அழகில கவந்தேனா. தங்கம் உன் பக்கத்தில் ஒரு பெண்கள் பித்தல உன்னால பூச்சி கொஞ்ச நாளா எண்ட நித்துற என் முன்ன நிக்கிற அப்ப நீ எண்ட வலையில மாட்டிக்கொண்டு நீ சிக்குவ போடி என்ன முறைச்சுத்தான் பாக்குற ஆனாலும் பார்வையால கிருக்கன ஆக்குற நீ ஒரு மேக்னெட் என் கண்கள் ஒட்டிக்குச்சு எனக்கு கல்யாண வயசுத்தம் வந்துருச்சு பொண்ணு கட்டு வாரனடி மம்மியோட விட்டுக்கடி நீ தான் எண்ட வருங்கால கிட்ஸ்ண்ட மம்மி அடி எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உப்பு கூட உன்னருகில் தேன் போல இனிக்கும். ஓகே ஓகே நான் நாள் பாக்குற டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுற அடி பத்திக்குச்சு பத்திக்குச்சு உன்னால தண்டி என் உயிர நெஞ்சுக்குள்ள